நாதன் கணநாதன் நம்மாயகல் நாதன் கணநாதன் நம்மாயகல் சீதள சந்தனம் நீருடன் குங்குமம் வாசம் வீசியே ஆசி கூறிடும் நாதன் கணநாதன் நம்மாயகல் சீதள சந்தனம் நீருடன் குங்குமம் வாசம் வீசியே ஆசி கூறிடும் நாதன் கணநாதன் நம் நாயகல் பரிபூரணன் அந்த மதுரை மீனாட்சி அருபாலகன் மாயைகள் நீக்கும் பரிபூரணன் அந்த மதுரை மீனாட்சி அருபாலகன் புன்னகை பூக்கும் எழிலோவியன் அவன் இன்னல்கள் களையும் கணநாயகல் புன்னகை பூக்கும் எழிலோவியன் அவன் இன்னல்கள் களையும் கணநாயகல் அவ்வையின் பாட்டிலும் மறுமறை ஏட்டிலும் கோவில் கொள்ளுவான் கோலம் காட்டுவான் நாதன் கணநாதன் நம் நாயகன் சீதள சந்தனம் நீருடன் குங்குமம் வாசம் வீச்சியே ஆசி கூறிடும் நாதன் கணநாதன் நம் நாயகன் நிலவன் பெயர் இனிக்கின்றது பாவி நிலவன் புகழ் ஜொலிக்கின்றது நாவி நிலவன் பெயர் இனிக்கின்றது பாவினில் அவன் புகழ் ஜொலிக்கின்றது பூவினில் அவன் மனம் சிரிக்கின்றது அவன் சேவையில் நம் ஜென்மம் கழிக்கின்றது பூவையில் அவன் மனம் சிரிக்கின்றது அவன் சேவையில் நம் ஜென்மம் கழிக்கின்றது ஓம் எனும் நாதமும் நால்வகை வேதமும் போதி வந்தவன் பாதை தந்தவன் நாதன் கணநாதன் நம் நாயகல் சீதள சந்தனம் நீருடன் குங்குமம் வாசம் வீசியே ஆசி கூறிடும் நாதன் கணநாதன் நம் நாய